ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജയതി കൃപയാരഞ്ജനിന്യസ്യഭാരം തത്സംപ്രാപ്താദിനാം തദ്വിജയമനുഗണം ശിഷ്ടതരാപൂർണമഗ്രം ശ്രേഷ്ഠ ശ്രീരംഗരാമാനുജമുനികരുണാഭ്യമോക്ഷാശ്രമന്തം സത്വസ്ഥം ശ്രീവരാഹം യതിവരമനഘം ദേശികം സംശ്രയാമി ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യ കവിതാർക്കേജേശരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാ ഹൃദി ശ്രീവിഷ്ണുചിത്തകുലനന്ദനകൽപ്പവല്ലീം ശ്രീരംഗരാജഗണിചന്ദനയോഗദൃശ്യം സാക്ഷാക്ഷമാം കരുണയാ കമലാമിവാന്യാം ഗോദാമനന്യശരണശരണം പ്രപദ്യേ നീലാതുംഗത്തനഗിരിതടീ സുപ്തമുദ്ബോധ്യ കൃഷ്ണം പാരാർത്ഥ്യം സംസൃതിശതശിരസിദ്ധമദ്യാപയന്തി ശോച്ചിഷ്ടായാം ഹൃദി നിഗലിതം യാബലാത്കൃത്യ ഭുങ്ക്തെ ഗോദാതസ്യൈനമിദമിദം ഭൂയേവാസ്തു ഭൂയഃ അന്നവയൽ ഉദവയാണ്ടാളരംഗർക്ക് കണ്ണുതിരുപ്പാവൈപ്പൽവനിയം ഇന്നിസയാൽ പാടിക്കൊടുത്താൾ നപ്പാമാളി പൂമാളി ചൂടിക്കൊടുത്താലെ ചൊല്ലു ചൂടിക്കൊടുത്ത സുടർക്കൊടിയേ തൊൽപ്പാവൈ പാടി അരുളവല്ലവൽവളയായി നാടിനീ വേങ്കടവർക്കെന്നെ വിനിയെന്ന ഇമ്മാത്തം നാം കടവാ വണ്ണമേ നൽകു. சிவப்பிரியான எம்பெருமான் தன் நடிகார்கள் இடத்துல இருக்கக்கூடியதான ஒரு நிர்ஹேது கிருபா கடாட்சத்தினாலே ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை பிரபந்தத்தை நாளொன்றுக்கு ஒரு பாசுரமாக அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் 27வது பாசுரம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் வருஷனால் நன்னாக சூடகமே தோல்வலையே தோளே செவிப்பூவே பாடகமே என்றணைய பல்கலனம் ஞாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூடனை வேது முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோரம்பாவாய் கூடாரை வெல்லும் சீர் ததா வித்வான் புண்ணிய பாபே விதூய நிரஞ்சன பரமம் சாமியம் உபைதி என்றபடி ஜீவனானவன் பரமபதத்திலே எம்பெருமானுடைய பரமாத்மாவினுடைய சாமியத்தை அடைகிறான். எம்பெருமான் மா சுசகா என்று அருளி செய்துள்ளான். அப்படி மாலே மணிவண்ணா என்கிற வாசகத்திலே ஒரு ஜீவன் பரமபதத்தில் பரமாத்ம சாமியத்தை எப்படி அடைகிறான், அந்த வாசகத்திலே சங்க சக்கராதிகளை எல்லாம் வாங்கி கொண்டு அதாவது திவ்யாத்மஸ்வரூபத்தை அடைந்து இரதானது ஸ்நானமான உடனே திவ்யாத்மஸ்வரூபத்தை அடைந்து சங்க சக்கர கதாபாணியாக எம்பெருமான் எப்படி பரமபதத்திலே எழுந்தருள் இருக்கிறானோ அதே மாதிரி இந்த ஜீவாத்மாவும் அந்த உருவத்தை அடைகிறான். அதுக்கு சாமியம் என்று பெயர், பரமாத்ம சாமியம். அப்படி பரமாத்ம சாமியம் திவ்யஸ்வரூபத்துடன் பரமபதத்திற்கு சென்று அங்கே எம்பெருமானை எப்படி அனுபவிக்கிறான் என்று இந்த வாசகத்திலே அனுபவிக்கிறார்கள். மோட்சத்தை அடைந்த ஜீவன் ஸ்ரீ கிருஷ்ணன் வந்தவர்களை பார்த்து நீங்கள் கேட்ட பொருள்களை எல்லாம் கொடுத்தாகிவிட்டது, இன்னும் ஏன் நிற்கிறீர்கள் என்று கேட்க, இது மட்டும் போதுமா, இன்னும் நாங்கள் அடைய வேண்டிய சம்மானம் இருக்கிறது, இவ்வளவு நாட்களாக மழையிலும் பணியிலும் கட்டப்பட்டதற்கு நீ எங்களை கௌரவிக்க வேண்டும், நப்பிண்ணி பிராட்டியுடன் சேர்ந்து நாங்கள் விரத காலத்தில் மையத்தெழுதோம் மலர்க்க நாம் முடியும் என்று வந்திருக்கிறோம் என்றபடி சென்னியாங்க தந்திருவேங்கடவுடையாய் உலக தன்னை வாழ நின்ன நம்பி தாமோதரா சதிரா என்னையும் என் உடமையும் உன் சக்கரப்பொறி ஒத்திக் கொண்டு இன்னொருளே புரிந்திருந்தேன் இனி என் திருக்குறிப்பேன். இப்படி எல்லாம் வாங்கிய பிறகு என்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்கிறான் பகவான். கூடாரை வெல்லும் சீர் எதிர்வா ராவணஸ்வயம் கரிஷே வசனம் தவா என்று பாண்டவர்களுக்கு தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டதான குணம் உன்னிடம் இருக்கிறது என்கிறார்கள். சத்தே நலோகான் ஜெயதி தீனாம் தானேன ராகவா குருன் சுஸ்ரூஷயா வீரோ தனுஷாயுதி சாஸ்திரவான். இப்படி கூடினவர்கள் கூடாதவர்களை தன்னுடைய சௌசீல்ய சௌலபியாதி குணங்களால் வெல்லுபவன், உன்னிடத்தில் கூடாமல் இருந்தவர்கள் கம்சன் ராவணன் ஹிரண்யன் முதலானவர்கள். ஸ்தூணா பிதாமஸ்ய பூத். இங்கே என்ற சும்மா அவதாரத்தை கூறுகிறாள் ஆண்டாள் வெல்லும் சீர் கோவிந்தா என்று. முக்தாம் ஸ்ரீகேசரவதி ஸ்திரவஜ்ரதம் பிரஹ்லாத சம்பதனுரூப ஹிரண்ய பேதா மூர்த்தி ஸ்ரீயோ பவதி மாதவ பாத ரக்ஷே நாதஸ்ய நூனமுச்சிதா நரசிம்மமூர்த்தே. ஓ மாதவ பாதுகையே, முத்துக்களின் ஒளிகளாகிற பிடரிமயிர் போன்றதான கெட்டியான வைரக்கற்களாகிற கோரைப்பற்கள் உள்ளதாய் அடியார்களுடைய ஆனந்த ஸ்மிருதிக்கும் பிரஹ்லாதனின் பக்தி சம்பந்தத்திற்கும் ஏற்றதான உயர்ந்த தங்கத்தை உடையதாய் ஹிரண்யனை வதம் செய்ய உருவம் எடுத்த பகவானுக்கு தக்கதான பிராட்டியின் உருவம் போல இருக்கிறாய். கோரைப்பற்கள் பக்தி பிரபக்தி என்று சொல்லக்கூடியது, அவை இரண்டையும் செய்யாதவன் மடங்கள் மதிமுகத்தாரை மால் செய்ய என்மைந்தார் இடந்தெட்டிரணியன் நெஞ்சை இருவிரலாக உங்கீண்டாய். அப்படி செய்யாதவனை இரண்டாக கிழித்தார். நாத்தழும்ப நான்முகனும் ஈசனுமாய் முறையாலேத்த அங்கோரால் அறியாயிருந்த அம்மானதிடம் நமோத்து நாராயண நாரசிம்ஹா நமோத்து நாராயண வீரசிம்ஹா நமோத்து நாராயண திவ்ய சிம்ஹா நமோத்து நாராயண வியாக்ர சிம்ஹா என்று உன்னிடம் கூடாதவர்களை தன்னுடைய குணங்களைக் கொண்டு அதை காண்பித்து அதை ஆட்கொள்ளக்கூடியதான கோவிந்தா. இங்கே யோகா நரசிம்மனை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள். நமாம் துஷ்கிருதனோ மூடாக பிரபத்தந்தே நாசமாக மாயையாபகிருதானம் ஆசுரம் பாவம் ஆசிரிதாக என்றபடி எம்பெருமானை அடியோடு அறியாதவர்கள், அவன் பெருமையை அறிந்து பயந்து நிற்பவர்கள், அவன் விஷயத்திலே ஞானம் பெற்றும் விபரீத மதங்களால் குயுக்திகளால் கலக்கமுற்று இருப்பவர்கள், அவனை நன்கு அறிந்து ஹிரண்யன் ராவணன் போன்றவர்கள் வீணே துவேஷிப்பவர்கள் கூடாதவர்கள், இவர்களை சௌரியம் சௌசீல்யம் சௌந்தர்யம் போன்றதான குணங்களால் ஜெயிக்கிறான் எம்பெருமான். இதில் கூடினவர்கள் யார், கூடாதவர்கள் யார்? நித்தியர்கள் முக்தர்கள் கூடினவர்கள், சம்சாரிகளான நாமே கூடாதவர்கள். அப்படிப்பட்ட உன்னை பாடி வாய்ப்படுத்த பிரயோஜனத்திற்காக உன் நாமாக்களை பாடி கேசவனை பாட முயல்வண்ணன் பேர் பாட என்று உன் தன்னை பாடி பறை கொண்டு ஊருக்காக பறை என்ற வியாஜத்தை கொண்டு ஸ்ரீ கிருஷ்ணனுடைய கைங்கரியத்தையே செய்து வந்தார்கள். யாம் பெரும் சம்மானம் பதி சம்மானிதா சீதா என்று வால்மீகி பகவான் சீதா திராட்டுக்கு ஒரு சன்மானம் கொடுக்கிறார். அப்படி நீ சன்மானம் பண்ண வேண்டும் என்று நாடு புகழும் பரிசினால் நன்றாக பராசர பட்டர் இந்த பாசுரத்துக்கு உபன்யாசம் பண்ணின்றிருக்கும் பொழுது பட்டர் சாதித்தது எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டதான சேஷத்துவமான இந்த சரீரத்துக்கு நாம் அலங்காரங்கள் பண்ணிக்க கூடாது, ஆகையினாலே எம்பெருமானிடத்துல பக்தியும் பிரபத்தியும் செய்ய வேண்டும், நம்மளுடைய போகத்துக்காக சுகத்துக்காக எதையும் பண்ணிக்க கூடாது என்று சாதித்தாராம். அப்படி சாதிக்கும் பொழுது பட்டருடைய திருமேனியை பார்க்கும் பொழுது நிறைய ஆபரணங்கள் எல்லாம் அணிந்து கொண்டு வாசிக்கக்கூடியதான சுகந்தமான சந்தனங்களை பூசிக்கொண்டு காதிலே சங்கசக்கரங்களை தரித்து கொண்டு உபன்யாசம் பண்ணிக்கொண்டு இருந்தாராம். அப்பொழுது நம்பெருமானிடத்திலிருந்து பிரசாதம் மாலை வந்தது. அது வரும்பொழுது யாம்பெரும் சம்மானம் இதுதான் என்னுடைய சம்மானம் என்றார். பிறகு தன்னுடைய திருமேனியிலே இவ்வளவு அலங்காரங்கள் எதற்கு என்று கேட்கும்பொழுது நாம் மையிட்டெழுதோ மலருக்கு நாம் அறியோம் என்றுதானே வந்திருக்க வேண்டும் என்றார். நம்மளுடைய ஹிருதய கமலத்திலே எம்பெருமான் அந்தர்யாமியாக எழுந்தொழி இருக்கிறார். ஆகையினால இந்த சரீரமானது அவனுடைய திருக்கோயில், ஆகையினால அவனுடைய கோவில் நன்றாக இருக்க வேண்டும், அலங்கரிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும், அதனால் இந்த சந்தனங்கள் இந்த மாலைகள் இந்த ஆபரணங்கள் என்று சாதிச்சாராம். அப்படி யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக நீ செய்யக்கூடிய அனுகிரகமானது இந்த நாடே தேசமே பார்த்து போதும்படியாக இருக்க வேண்டும். ராவணனால் அனுப்பப்பட்ட சாரர்கள் வானர சைன்ய பலத்தை அறிந்து ராவணனிடம் தைரியமாக ஸ்ரீமதாம் ராஜராஜேன லங்காயாபிஷேசிதா. உன் தம்பியான விபீஷணனுக்கு லங்காராஜ்ய பட்டாபிஷேகம் நடக்கிறது என்று நாடே புகழும்படியாக சொன்னார்களாம். அப்படி நாங்கள் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் என்று வந்துள்ளோம். நீ எங்களுக்கு சூடகமே தோல்வளையே தோடே தவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கானம் ஞானமணி ஓகம் பலபலவே ஆபரணம் பிரதேக சுபகேகாரம் எஸ் துஷ்டாசி பாமினி என்பது போல நீயும் நத்தின்னை பிராட்டியும் அலங்காரம் பண்ணிக்கொண்டு எங்களுக்கும் அலங்காரம் பண்ணிவிட வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள். தம் பிரம்மாலங்காரே நானம் குர்வந்தி அபரிமித திவ்ய பூஷணம் அபரணச்சாபரணம் பிரசாதன விஜய பிரசாத விசேஷ உபமானச்சாதிசக்கே பிரத்யுபமானம் என்னமா போலே இருவரும் சேர்ந்து கொண்டு அலங்காரம் பண்ண வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள். வேதாநிதியை கடந்துதான் அந்த ஜீவன் திவ்யாத்மஸ்வரூபத்தோடு அங்கே பரமபதத்திலே எம்பெருமானை அனுபவிப்பதற்காக பிரவேசிக்கக்கூடியதான் இந்த ஜீவனுக்கு விரதாநதியின் அக்கறையிலே 500 அப்சர ஸ்திரீகள் எல்லா விதமான உபசாரங்களையும் பண்ணுவதற்காக காத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஆடைகி உடுப்போம் அதன் பெண்ணே பால் சோறு மூட பெய்து சதம் மாலினிகஸ்தாக சதம் மஞ்சனகஸ்தாக சதம் சூர்ணகஸ்தாக சதம் வாசோகஸ்தாக சதம் பணகஸ்தாக. இப்படி விரதாநதியின் அக்கறையில் நிற்கிறார்கள். எம்பெருமானுடைய சேஷமான அந்த மாலைகள் 100 பேர் அதை கையில் ஏந்தி காத்துக் கொண்டிருக்கிறார்கள். சதம் அஞ்சனகஸ்தாக எம்பெருமானுடைய அஞ்சன மை அதை இடுவதற்காக 100 பேர். சதம் சூர்ணகஸ்தாக சூர்ண அபிஷேகம் பண்ணின்றதான் அந்த சூர்ணங்கள் 100 பேர். சதம் வாசோகஸ்தாக எம்பெருமானுடைய சேஷ வஸ்திரம். சதம் பணகஸ்தாக எம்பெருமான் சாத்தின்றதான ஆபரணங்கள். இப்படி 500 பேர் கைங்கிறவர்கள் இந்த ஜீவனுக்கு பிரம்மாலங்காரம் பண்ணுவதற்காக வேதாநதியின் அக்கறையிலே காத்துக்கொண்டிருக்கிறார்கள். தம் பிரம்மகந்த பிரவிசதி பிரம்மரச பிரவிசதி பிரம்ம தேஜ பிரவிசதி பிரம்மயச பிரவிசதி என்று முக்தாத்மாவுக்கு பரமாத்மாவினுடைய குணங்கள் 8 அவகதபாத்மா விஜரகா விமுத்யோ விசோகா விஜிகிச்சா விபாசா சத்யகாமஹா சத்யசங்கல்பா. இதையெல்லாம் சேர்ந்து பால் சோறு இதை கொடுக்க வேண்டும். வெயிலை நல்லதோர் தோறும் நியதமும் மத்தானி சேவகமும் முழங்கை வழிவார. கண்ணனிடத்தில் இவர்கள் மனதை பறிகொடுத்ததால் சோரை வாயில் போட்டவுடன் அதில் நெய் இருக்கிறதா என்று கேட்கிறார்களாம். அகமன்னம் அகமன்னம் அகமன்னம் அகமன்னாதோ அகமன்னாதோ அகமன்னாதா. மோட்சத்தில் பகவானுக்கு முக்தன் போக்கிய பொருளாக இருக்கிறார். கூடியிருந்து காமான்னி காமரூபி அனுசஞ்சரன்னே. அப்படி நீ எங்கெங்கெல்லாம் செல்கிறாயோ அங்கு கூடவே சென்று குளிர்ந்து ஏக பிரம்மா பிரமிட்டோஸ்மி கிரீஷ்மே சீதமிவஸ்கரணம். இப்படி பிரம்மானந்தத்தில் முழுக வேண்டும் என்கிறார்கள். சீதா பிராட்டி ராமபிரானத்திலிருந்து அசோகவனத்தில் நல்ல ஆடை ஆபரணம் ஸ்நானம் இல்லாமல் ராமனையே நினைத்துக் கொண்டிருந்தாளா. நமே ஸ்நானம் பகுமதம் என்றபடி இவர்களும் கோபாலர்களின் இடையூறால் ஆடை ஆபரணம் தரிக்க முடியாதவர்களாக இருந்தார்கள். ஆகையாலே இப்போதே எம்மை நீராட்டி என்றார்கள். சோஸ்னதே சர்வான் காமான் சக பிரம்மணா விபச்சிதான். மோட்சத்தில் பகவானை அனுபவிக்கும் ஜீவனுக்கு மற்ற புருஷார்த்தங்களில் மனம் செல்லக்கூடாது. அப்படிப்பட்டதான பக்தர்களின் ஞானம் பக்தி வைராக்கியம் இவற்றுக்கு மதிப்பு கொடுக்கிறான் என்பதுமான் யோகத்திலையும் க்ஷேத்ரஜம் பிரம்மனின் யசேதி. பரமாத்மாவினிடத்தில் ஜீவனை சேர்த்து அனுபவிக்க வேண்டும். யதா பிரியயா ஸ்திரியா சம்பரிஷ்வத்தோ ந பாக்கியம் கிஞ்சன வேத நான் தரம் ஏவம் பிராஜ்யேனாத்மனா சம்பரிஷ்வத்தோ ந பாக்கியம் கிஞ்சன வேத நான் தரம். இப்படி எம்பெருமானை அனுபவிக்க முற்பட்டதான ஜீவன் வெளியிலே எது நடந்தாலும் அதை கவனிப்பதில்லை பார்ப்பதில்லை. எம்பெருமான் ஒருவனையே அனுபவிக்கிறது. அப்படி வெளி அனுபவங்களை விட்டு எம்பெருமானோடு கூடியிருந்து குளிர வேண்டும். சேஷத்வஞானத்தை பரிபூர்ணமாக பெற்று ஆடை சேஷத்வஞானமே சம்மானம் பால் சோறு கைங்கரியம் எதோவா இமானி பூதானி ஜாயந்தே. எங்கிருந்து இந்த ஜீவாத்மாக்கள் வந்தார்களோ அங்கேயே திரும்பிச் செல்ல வேண்டும். அந்த பரபிரம்ம அனுபவத்தை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள். கூடாரை வெல்லம் எம்பெருமான் தன்னிடம் கூடாதவர்களை அம்பாலே ஆயுதத்தாலே வெல்லுபவன், தன்னிடம் கூடுபவர்களை அழகை காட்டி சௌந்தர்யத்தை காட்டி வெல்லுபவன். அம்பினால் காயப்படுத்தும் பொழுது அந்த காயத்திற்கு மருந்து உண்டு, அன்பினால் அழகால் ஏற்பட்ட காயத்திற்கு மருந்து கிடையாது. இத்தகால் இத்தகைகளாயிருக்கும் எழுந்துலாய் மயங்கும் கைகோப்பும் கட்டவே காதல் என்னும் மூர்ச்சிக்கும் கடல் வண்ணா கடியை காணும் வட்டவாய் நேவி வலங்கையா என்னும் வந்திடா என்னென்னே மயங்கும் தானாக நினையானேல் தன்னிணைந்த நெய்வீழ்த்து ஓர் மீனாய கொடிநடுவேல் வழி செய்ய மெலிவேனோ தேன்வாய வரிவண்டே திருவாரி நகராலும் ஆனாயர்க்கு என்னொரு நோய் அறிய சென்று உரையாயே வாழாய கண்பணித்த மென்முளைகள் பொன்னரும்ப நாள் நாளும் நின்னிணைந்த நெய்வேற்கு ஓமன்னலந்த தானானா தன்குடந்த நகராலா வரையெடுத்த தோளானா எம் தனக்கோ துணையாளனாகாயே. திருமங்கை ஆழ்வார் திருக்குழந்தை எம்பெருமானிடத்திலே காதலால் ஏற்பட்ட துன்பங்களை கூறுகிறார். கோபிகைகள் எல்லாரும் சேர்ந்து தன்னுடன் இருக்கும்படி ஆசைப்பட்டான் எம்பெருமான். ஆகையாலே மழை இல்லாமல் செய்தான். 5 லட்சம் பெண்களை வழி நடத்த கிருஷ்ணனையே காவலாக வைத்தார்கள் பெரியவர்கள். துரபிமானமும் உபகார ஸ்மிருதியும் இல்லாத பசுக்களோடு சமமாக பழகுபவன் கிருஷ்ணன். அதை ஆண்டால் அனுபவிக்கிறாள். பட்டி மேய்ந்ததோர் காரேறு பலதேவர்த்தோர் கீழ்த்தன்னாய் இட்டீரிட்டு விளையாடி இங்கே போல கண்டீரே திட்டமான பசுக்களை இனிது மறித்து நீட்டி விட்டு கொண்டு விளையாட விருந்தாவனத்தை கண்டோமே கன்றுமே தீனிதுகந்த காலாய் இப்படி கூடாரை வெல்லும் ஹிரண்யபுரத்திலே ஹிரண்யகசிபு ஸ்ரீமன் நாராயணன் என்ற பெயரை ஒருவரும் பாடக்கூடாது சொல்லக்கூடாது என்று தடை விதித்திருந்தான். கோகுலத்தில் எம்பெருமானை வாயார பாடுவதற்கு எந்த தடையும் இல்லை. ஆகையால் உந்தன்னை பாடிப்பறை கொண்டு யாம்பெரும் சம்மானம் அந்த சம்மானம் நாடு புகழும் வரிசினால் நன்றாக. ராமன் நாளை பட்டாபிஷேகம் என்று சொன்னவுடன் இரவு சகபத்யா விசாலாக்கியா நாராயணம் சமுதாகமத்து என்று ரங்கநாதனை ஆராதனம் பண்ணினான். சுமந்திரர் அழைக்கிறார். ராமன் தான் அணிந்திருந்த மாலையை சீதையின் கழுத்தில் போட்டார். சீதா பிராட்டி பெரிய பாக்கியமாக கருதினால் வாசல் வரை வந்து வழி அனுப்பி வைத்தாள். அதி சம்மானிதா சீதா வர்த்தாரம் அசிதேக்ஷனா ஆத்வாரம் அனுபவராஜ மங்களான்ய விதத்யுஷி என்று நாடே புகழும் பரிசு. பட்டாபிஷேகம் இந்திரன் முத்தமாலை தருகிறான். பிரதேக சுபகேகாரம் ஆஞ்சநேயருக்கு அணிவித்தால் நாடே புகழும்படியாக. பத்மாலயா வளைய தத்த சுஜாத ரேகே என்று சுவாமி தேசிகன் அனுபவிக்கிறார். எம்பெருமான் திருமேனியில் வளையல்கள் அடையாளங்கள். இப்படி எம்பெருமானை அனுபவிக்கிறார்கள். துவாரகா கிருஷ்ணன் கட்டளைப்படி துவாரகையில் யாரும் உள்ளே வரக்கூடாது. அனுமதி இல்லாமல் யாரும் பார்க்கக்கூடாது. அபிமன்யு நகுலன் சகதேவர் இவர்களுக்கு அனுமதி இல்லை. துரியோதனனுடைய தூதன் சஞ்சயன் வருகிறான். அவனுக்கு மாத்திரம் அனுமதி இருந்தது. சஞ்சயன் நேர உள்ள போய் பார்க்கிறான். பார்த்துட்டு உடனே திரும்பி வெளியே வந்து விடுகிறான். வெளியிலே எதுவும் பேசவில்லை. எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்திர பார்த்தோ தனுர்தர தத்த ஸ்ரீ விஜயோர் பூதிர் துருவாணி திருமதிர்மா. அர்ஜுனன் மீதும் திரௌபதி மீதும் கிருஷ்ணன் வைத்த பாசத்தை உலகமே கொண்டாடியது. அப்படி நாடு புகழும் பரிசினால் நன்னாக. சீதா பிராட்டி தனது கையில் முதலில் தங்க வளையல் பிறகு ரத்னங்கள் இழைத்த வளையல்களை அடுக்கிக் கொள்வாளாம். இதற்கு இடையிலே சங்கு என்ற கையில் அணியும் வளையல்களையும் சாத்திப்பாளாம். சங்கு தங்கு முங்க நங்கை கொங்கை தங்களுத்தவன் அங்கமங்க அன்று சென்று அடத்தெறிந்த ஆழியான் கொங்கு தங்கு வார்குழல் மடந்த மார்குடந்த நீர் பொங்கு தன் குடந்தையில் கிடந்த புண்டரீகனே பத்மாலயா வளையதத்த சுஜாதரேகே எம்பெருமான் திருமேனியில் வலையில் அடையாளங்கள் இருப்பதாக அனுபவிக்கிறார்கள் ஆழ்வார் ஆச்சாரியர்கள். கனக வலய முத்ராம் கண்டதேஜேஜதானா மைவண்ணருங்குஞ்சி குழல் பின் தாழ மகரம் செருகுழை இருவாடிலங்கியான. அடியார்களுடைய பாபமானது பர்வதம் போல இருக்கிறதாம். அந்த பர்வதம் போல இருக்கக்கூடிய பாபத்துக்கு வைத்தியன் கேசவன் தான் என்கிறார்கள். அந்த கேசவனை நினைத்தால் பாடினால் எல்லா பாபங்களும் போய்விடும். நேருமந்தர மாத்ரோபி ராசி பாபஸ்ய கர்மணா கேசவம் வைத்தியமாசாத்ய துர்வியாபிரிவனசியதி என்று கருட புராணம் சொல்லுகிறது. அப்பேற்பட்ட கேசவன் தனது தோழர்களுடன் வனபோஜனத்தில் தயிர் சாதம் சாப்பிட்டான். ஆண்டாலோ மூடனை வேது முழங்கை வழிவார பால் சோறு பக்தர்களோடு கூடியிருந்து அதை உண்ண வேண்டும் என்கிறார். பால் சோறு அப்படிகாசாயான். இங்கே ஒரு கஷேத்திரஜன் என்று சொல்லக்கூடியதான சரீரத்திலே ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் சேர்ந்திருக்கக்கூடியது. பேர்பட்டதான இந்த ஜீவாத்மா செய்யக்கூடியதான பாபங்கள் கர்மாக்கள், புண்ணியபாப கர்மாக்கள் ஜீவாத்மாவை ஒட்டும். பரமாத்மாவை சேராத அதே சரீரத்திலேயே அந்தரியாமியாக இருக்கக்கூடியதான பரமாத்மாவுக்கு சேராது என்று சொல்லும் பொழுது ஒரு சிஷ்யனுக்கு சந்தேகம் வந்ததாம். ஆச்சாரியனிடத்தில் கேட்டான், அது எப்படி ஒரே சரீரத்தில் இருக்கும் பொழுது கர்மாதீனமான சரீரம் ஒரு ஜீவனுக்கு ஒட்டும் இன்னொரு ஆத்மாவுக்கு ஒட்டாது என்பது எப்படி என்று கேட்டானாம். அதுக்கு இந்த சாந்தோக்கிய உபனிஷத் அதுக்கான அர்த்தத்தை சொல்லுகிறது. ஒரே மரத்தில் விருட்சத்தில் இருக்கக்கூடியதான இரண்டு பட்சிகள், ஒன்று அந்த விருட்சத்தில் பழுக்கக்கூடியதான பழங்களை எல்லாம் புஜிக்கிறது. அந்த புஜிக்கக்கூடியதான அந்த பட்சி பறவையானது தேஜஸை இழந்து நாளுக்கு நாள் அது குன்றுகிறது. அந்த பழங்களை புஜிக்காத இன்னொரு பட்சி பிரகாசமாக இருக்கிறது. பழங்கள் என்று சொல்லக்கூடியதான கர்மாக்களை புஜிக்கக்கூடியது ஜீவாத்மா, அதனால் இதனுடைய தேஜஸ் குறைகிறது. சாட்சி பூதனாக பார்த்து கொண்டிருக்கக்கூடியதான பரமாத்ம பக்ஷியானது எப்பொழுதும் பிரகாசமாக இருக்கிறதே, கர்மபந்தம் இல்லாததான். இதற்கு அந்த ஆச்சாரியன் நாளைக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். மறுநாள் காத்தாலை பெருமாள் சேவிக்கும் பொழுது கூடார வெல்லும் சீர் அழகான க்ஷீரான்னம், அந்த க்ஷீரான்னத்துல பால் சோறு மூட நெய் பெய்து, பிரசாதமே தெரியக்கூடாது, அப்படி நெய் பெய்து சமிருத்தியாக அந்த க்ஷீரான்னம் எம்பெருமானுக்கு திருவோதி சமர்ப்பிக்கப்பட்டு எல்லோருக்கும் விநியோகம் கொடுக்கும் பொழுது இந்த சிஷ்யனுக்கு ரெண்டு பங்கு கொடுத்தாராம் ஆச்சாரியன். அடுத்தது அதை முழங்கை வழிவாரே எல்லோருக்கும் நெய் வழியவே அதை சுத்தி பண்ணி கொள்வதற்காக சீயக்காய் பொடி எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டது. இந்த சிஷ்யனுக்கு ரெண்டு கொடுக்கப்பட்டதாம் ரெண்டு பங்கு. ஏன் என்று கேட்டான். ஒன்று கையை சுத்தி பண்ணி கொள்வதற்கு, இன்னொன்று அதை சாப்பிட்டவனுடைய நாக்கை சுத்தி பண்ணி கொள்வதற்கு என்றார். நாக்கில் எப்படி நெய் ஒட்டும், எதுவுமே ஒட்டாது நாக்கில், அதை எப்படி சுத்தி செய்ய முடியும் என்று கேட்டானாம் சிஷ்யன். அதுபோலதான் ஒரே சரீரத்தில் இருக்கக்கூடியதான பரமாத்மாவுக்கு கர்மா ஒட்டாது என்றாராம். அப்படி பால் சோறு உடனே வயது முழங்கை வழிவார நாங்கள் கூடியிருந்து குளிர வேண்டும் என்கிறார்கள். கூடாரை வல்லம் சேர் கோவிந்தா, கோவர்தன பூஜை பண்ணும் பொழுது கூடமாட்டேன் என்றிருந்த இந்திரனால் கோவிந்த பட்டாபிஷேகம் செய்து கொண்ட சீருமையுடைய கோவிந்தா, கோவிந்தன் என்றால் பூமியில் அவதரித்தவன் என்ற அர்த்தம். நித்தர்களும் முக்தர்களும் கூடினவர்கள் என்பதால் கூடாதவர்களான சம்சாரிகளை சேர்த்துக் கொள்வதற்காக வந்து அவதரித்த கோவிந்தா, நீ கூடாதவர்களைத்தான் வெற்றி கொள்ள முடியுமே ஒழிய கூடினவர்களிடத்திலே தோற்று போக வேண்டும் என்றபடி சீர்மையுடைய கோவிந்தா, நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் மையிட்டெழுதோ மலரிட்டு நாம் முடியும் போன்றதான எல்லா போகங்களையும் செய்து கொள்ளாமல் வந்துள்ளோம், ஆகையால் எல்லாவற்றையும் நீயே செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்க கண்ணன் தனது கையாலேயே ஆடை ஆபரணங்களை அணிவித்து வருகிறான். அப்பொழுது இவர்கள் வெட்கப்பட்டு விலகி நிற்க அவனே இவர்கள் கையை பிடித்து வளையல்களை அணிவிக்கிறான். அடுத்து கீழ்காது மேற்காது என்று தோடு செவிப்பு இவைகளை அணிவிக்கிறான். இவ்வளவு செய்தும் இவர்கள் வெட்கப்பட்டு அமைதியாக நிற்க கால்களை பிடித்து பாடகம் என்ற ஆபரணத்தை அணிவிக்கிறான். இப்படி எம்பெருமானிடத்திலே வசப்பட்ட இவர்கள் பஞ்சகால பிரக்கிரியா முறைப்படி திருவாராதனம் நடத்தி வருவதால் கிருத்தியாகம் பாஹ்ய யாகம் இவற்றை நடத்தி முடித்த பிறகு செய்யக்கூடிய அனுயாகம் என்ற சொல்லக்கூடிய அந்தர்யாமி ஆராதனத்தையும் கூறுகிறார்கள். கோவிந்தா, சாப்பிடும் போது கோவிந்தனுடைய திருநாமத்தை சொல்லிக்கொண்டே சாப்பிட வேண்டும். புஞ்சன் சிந்தய கோவிந்தம் என்று ஆகார சுத்தௌ சத்வசுத்திஹி சத்வசுத்தௌ துர்வாஸ்மிருதிஹி என்றபடி சாஸ்திரத்தில் உள்ளபடியே சாத்விகமான ஆகாரத்தை உண்பவர்க்கு எல்லா விரோதிகளையும் போக்கி ஞானத்தை கொடுக்கும் சீர் உள்ளவன் என்பதால் சீர் கோவிந்தா என்கிறார்கள். உடுத்து களைந்த நின்பீதாமாரி உடுத்து களத்ததுண்டு தொடுத்த துழாய் மலர் சூடி களைந்தன சூடுவித் தொண்டர்களோ என்றபடியும் நெய்யடை நல்லதோர் சோறும் கையடை காயும் கழுத்துக்கு போனடு காதுக்கு குண்டலமும் என்று அருளி செய்தபடி பகவானுக்கு சமர்ப்பித்த பிறகே உபயோகப்படுத்த வேண்டும் என்பதை சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்று கூறுகிறார்கள். ஆடை உடுப்போம் அபிபரிதாமந்தி அசித்வாத ஆசாமந்தி சதனமனக்னம் குர்வந்தோ மன்யந்தே என்று பிராணனுக்கு தீர்த்தமாகிற ஆடையை உடுத்த வேண்டும். சூடகமே பஞ்ச பிராணங்களுக்கு ஆகுதிகளை செய்ய வேண்டும். பால் சோறு பலவிதமான அன்னங்களை சொல்லி கூடியிருந்து அதிதிகள் பந்துக்கள் இவர்களோடு சேர்ந்து குளிர்ந்து பானகம் நீர்மோர் இவைகளை பருகி போஜனத்தை முடிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இப்படி இஜ்யா காலம் முடிந்தவுடன் சுவாத்தியாய காலம் யோக காலம் இவற்றில் செய்ய வேண்டியவைகளை சொல்லுகிறார்கள். மச்சித்தா மத்தியத பிராணாக போதையந்த பரஸ்பரம் கதையந்த சமாமித்யம் துஷ்யந்திச ரமந்திச என்றபடி புராண வச்சனங்களை கேட்பது சொல்லுவது போன்றதான கைங்கரியங்களை கூடியிருந்து பண்ண வேண்டும். க்ஷேத்ரஜ்ஞம் பிரம்மணின்யசேத் என்றபடி பரபிரம்மனிடத்திலே ஜீவாத்மாவை சேர்த்து வெளி விஷயங்களில் ஈடுபடாமல் எம்பெருமானோடு கூடியிருந்து குளிர்ந்து அந்த பிரம்மானுபவத்தை அனுபவிக்க வேண்டும் என்கிறார்கள். கவிதார்க்கு சிம்மாய கல்யாண குணசாலினே சிவதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ சிவதே வராக மகாதேசிகாய நமஹ சிவதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ ஸ்ரீமத்யை கோதாயை நமஹ.